கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி மொத்தம் தரியா ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது வெள்ளமொழி வெளிய தெரிய கள்ள மொழி மொழிக்கும் பொழுது என்ன சிற உடங்குது இறக்கொல நடங்குது சின்ன சின்ன பொய்யும் பேசுற சில்லுதான் சூடும் ஏத்துற கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுர வருகிற என்ன செய்ய நினைக்கிற சம்சாரமே தடையெல்லாம் மின்சாரமே பிழக்கே தவாடி வெண்ணிலமே கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு கண்டாலே கிறுக்கேதும்.